வந்தது சூரியன் பாரெழு வெண்ணிலாக வந்ததென்ன என் வானம் புதுமையானதென்ன இது விஞ்ஞான மாற்றமா மெய்ஞான மாற்றமா என் உள்ளே நடந்தது என்ன என்ன மாற்றமா மெய்ஞான மாற்றமா என்னுள்ளே நடந்தது